மேலை நாடுகள்லாம் ஒரு தினம் இருக்குது, தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்லுவாங்க. யாருக்கெல்லாம் தங்களுடைய நன்றி கடப்பாடை வெளிப்படுத்தணுமோ அந்த ஒரு தினம். பெரும்பாலும் நபர்களுக்கெல்லாம் அவங்க சொல்லக்கூடியது, அழகான வாழ்க்கையை அமைத்து கொடுத்த, குடும்பத்தை கொடுத்த, நல்ல சம்பவங்களை வாழ்க்கையில் கொடுத்து, அதனால் நமக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்துருக்கக்கூடிய இறைவனுக்கு கொடுக்கறது தான் தேங்க்ஸ் கிவிங் டே. இந்த தேங்க்ஸ் கிவிங் டே அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் எங்கெங்கேயோ சிதறக்கெடுக்கக்கூடிய நபர்களெல்லாம் ஒன்றாக சேர்த்து குடும்பத்துக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நாளாக எனக்கு எப்பொழுதும் தோணும். தேங்க்ஸ் கிவிங் டே, நன்றி சொல்ல ஒரு தினம்னு தனியாக நகர்த்தி வைக்க முடியுமா நம்மளால்? பல நேரங்கள் அப்படி ஒரு தினத்தை நாமளும் நம்ம நேசிக்கக்கூடிய நபர்களோ நமக்கு உதவிய நபர்களோ ஒன்றாக சேர்ந்து ஒருத்தரோட ஒருத்தர் பரிமாறக்கூடிய வாய்ப்பு இல்லாமல் போனால் என்ன பண்ணுவோம்? நம்மளுடைய உதட்டுக்கு பின்னால் சொல்ல வேண்டிய நன்றி எல்லாம் முடங்கி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவோம்? இது வாழ்க்கையை பற்றி ஒரு எதிர்மறையான ஒரு கூற்றாக நான் சொல்லவே இல்லை. திஸ் இஸ் நாட் அ பெசிமிஸ்டிக் தாட், இது ப்ராக்டிக்கலான ஒரு எண்ணம், நிதர்சனமான ஒன்று. நான் மறுபடியும் ஒரு புத்தகத்தில் படித்த ஒரு ரொம்ப அழகான ஒரு சம்பவம். அழகு அப்படின்னு சொன்னால் அந்த சம்பவத்தில் இருக்கக்கூடிய வருத்தம் இல்லை எனக்கு அழகு கொடுத்தது, அந்த வருத்தத்தை தாண்டி அது கொடுத்த ஞானம் தான் அந்த அழகு. ஒரு பெண்மணி எழுதுகிறாங்க, மேலை நாட்டை சேர்ந்த அந்த பெண்மணி, அவங்க கணவர், மூன்று குழந்தைகள். இந்த மூன்று குழந்தைகளும் கணவரும் இவங்களும் சேர்ந்து இந்த குடும்பம்னு ஒன்று உருவாக்குறதுக்கு 15 வருடம் ஆயிடுச்சு. இந்த 15 வருடத்தில் நிறைய ஏற்றத்தாழ்வுகளை பார்த்துருக்காங்க. 15 வருடத்துக்கு அப்புறம் திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்குன்னு ஒரு வீடு ஆயிடுச்சு. காலை பொழுது ஐயோ இன்றைக்கி சாப்பாடு இல்லாமல் போயிடுமோ அப்படின்னு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு வசதிகள் வாழ்க்கையில் வந்து சேர்ந்தாச்சு. 3 தங்கமாக 3 குழந்தைங்க, கணவர், இவங்க ரெண்டு பேரும் காலையில் வேலைக்கு ஓட வேண்டியது, குழந்தைங்க பள்ளிக்கூடம் போகும், மாலையில் திரும்பி வருவாங்க. ஒரு நாள் போல தான் இன்னொரு நாளும் சனி ஞாயிறு எப்போ வரும் அப்படின்னு காத்துட்ருப்பாங்க. மறுபடியும் குடும்பம் ஒன்றா இருக்கும், வெளியில் போகும், சிரிக்கும், கலகலப்பாக இருக்கும், உற்சாகத்தை ஏற்படுத்திட்டு மீண்டும் திரும்பி திங்கக்கிழமை காலையில் ஓடுற மாதிரி. இதெல்லாம் ரொம்ப இயல்பாக நடந்துட்டு இருந்த பொழுது திரும்பி யாருக்கும் நன்றி சொல்ல வேண்டிய தேவை கூட ஏற்படலை. ஓடி ஓடி ஓடி ஓடின வேகத்தில் இவ்வளோ வளர்ந்துருக்கோம், இவ்வளோ உயரம் வந்துட்டோன்னு கூட அவங்களுக்கு தெரியல. திடீர்னு வாழ்க்கையில் என்ன ஆகிடுது அப்படின்னு சொன்னால், இந்த 3 குழந்தைகளை ஒரு குழந்தைக்கு தீவிரமாக உடம்பு சரியில்லாமல் போயிடுது. கேன்சர்னு டயக்னோஸ் பண்ணுறாங்க, ஆரம்ப நிலைன்னு டயக்னோஸ் பண்ணுறாங்க. கண்டுபிடிக்கப்பட்ட அதுக்கப்புறமே வாழ்க்கை முற்றிலுமாக தடம் புரண்டு போயிடுது. ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய 2 குழந்தைங்களையும் பக்கத்தில் என்ன பார்க்குறதுக்கு இவங்க ரெண்டு பேருக்குமா நேரம் இல்லை. வேலைக்கு போகணும், மறுபடியும் இந்த உடல்நிலை சரியில்லாத குழந்தையோட மருத்துவமனையில் செலவிடணும். அவங்க வந்த உடனே கணவர் போவார், கணவர் செலவிடுவார், திரும்பி இவங்க வருவாங்க, அலுவலகத்துக்கு ஓடுவாங்க, குழந்தைங்களை பார்த்துக்குவாங்க. குறைந்தபட்சம் 3 மாதமாவது ஆகும் இந்த முதல் கட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட், த ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டுன்னு சொல்லுவேன், முதல் கட்ட குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மருத்துவ உதவிகள் எல்லாம் வர்றதுக்கு. அது வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சுன்னா ஆரம்ப காலத்திலே கண்டுபிடிச்சிட்டதுனால குழந்தை அதனுடைய பாதிப்போட வாழ்க்கை போற இருக்க வேண்டிய தேவையில்லை, உயிருக்கும் ஆபத்து வராது. இதுதான் மருத்துவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஆனாலும் அடுத்த 90 நாட்கள் இவங்க மூன்று, இந்த குழந்தைகள் ரெண்டு பேருக்கும் கணவன் மனைவி இவங்களுக்கும் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப ரொம்ப கடினமாக இருக்குது. தாண்டி போகக்கூடிய கணவன், தாண்டி வரக்கூடிய மனைவி, படுத்துட்டு இருக்கக்கூடிய அந்த பெண் குழந்தை, அந்த குழந்தைக்கு உடைகள் மாற்றுறதாகட்டும், அதுக்கு உதவி பண்ணுறதாகட்டும், பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு வினில் சேர், பிளாஸ்டிக் சேர் ஒன்று இருக்குது, அந்த சேரில் உட்காந்துட்ருக்காங்க. இதுதான் அங்கேயே உட்காந்து தூங்குறது, அடுத்த நாள் காலையில் எழுந்துச்சு ஓடி வருது, இதுவே. பல நேரங்களில் தனக்கு தாண்டி போய் குழந்தைகிட்ட பொறுப்பை எடுத்துக்கிட்டு உட்காரக்கூடிய கணவரை கூட திரும்பி பார்த்த மாதிரி இவங்களுக்கு தோணலை. குழந்தைக்கு ஓரளவுக்கு தேவையில்லை, ஒரு முதல் கட்ட மருத்துவம் கொடுத்தாச்சு, அதற்கான நிவாரணத்துக்குள்ளே போயிருக்காங்க குழந்தைங்க. திருப்பி கூட்டிகிட்டு வராங்க வீட்டுக்கு. வரும்போது தான் யோசிக்கிறாங்க, இது குடும்பம் மாதிரியே தெரியல, சம்மந்தமே இல்லாத ஒரு நபரோட வாழற மாதிரி இருக்குது. ஏதோ ஒரு குழந்தைக்காக 3 மாதம் ஓடின ஓட்டத்தில் மற்ற 2 குழந்தைங்களும் எப்படி இருக்காங்கன்னு கூட பார்க்காத மாதிரி இருக்குது. தொட்ட அடுத்த நிமிஷம் பார்த்து பார்த்து கட்டின இந்த 15 வருட அழகான கோட்டை உதிர்ந்து நொறுங்கி தன் காலடியிலே விழுந்துருமோன்னு உங்களுக்கு தோணுது. அன்னைக்கு ராத்திரி ஒரு முடிவெடுக்கிறாங்க, அடுத்த 10 நாளைக்கு சில விஷயங்களை நான் செய்தே ஆவேன் அப்படின்னு, செய்ய முடியாது அப்படின்னு மனசு சொன்னாலும் நான் செய்தே ஆவேன். அதில் முதல் முடிவாக எழுதி வச்சுக்கிறாங்க என்ன அப்படின்னா, முதல்ல பார்க்கறது எந்தெந்த விஷயங்களை என் கண்ணை விட்டு தப்பிச்சு போச்சோ, இந்த 15 வருடங்கள் நான் பார்க்காம போன விஷயங்களும் இந்த 3 மாதங்கள் எனக்கு காட்டுச்சு, அதை நான் பார்க்கணும். சரி, பார்க்கறது, டு சீ, கண்ணை திறந்து பார்க்க போகிறேன். இந்த 10 நாளும் என்னை சுற்றி இருக்கிற உலகத்தை பார்ப்பேன். 2வது, பார்த்தேன் இல்லையா, பாராட்டுவேன், வாயை திறந்து பாராட்டுவேன், மனசால் பாராட்டுவேன், ரெண்டும் பண்ணுவேன். 3வது, என்னால் ஒரு நபருக்கு மனதாலேயும் உடலாலேயும் உணர்வுகளாலேயும் ஒரு 10 நிமிஷம் ஓய்வும் ஆறுதலும் கொடுக்க முடியும்னா மறக்காமல் செய்வேன். இது 3 பண்ணினேன்னா என் குடும்பம் விட்ட இடத்துலேருந்து என் குடும்பத்தை நான் மறுபடியும் தூக்கிடுவேன். அவ்வளோதான். இந்த முடிவு எடுக்கிறாங்க, கடுமையான முடிவு, கேட்கறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது உங்களுக்கு, மிக கடுமையான முடிவு, ஏன்னா ஒவ்வொரு நாளும் செய்யணும். அப்போ என்ன ஆயிடுச்சு, 364 நாட்கள் நம்ம அமைதியாக உட்காந்து ஒரு நாள் பாராட்டு, நம்ம ஒரு நாள் நன்றி சொல்ல போகிறோம், தேங்க்ஸ் கிவிங் டேக்காக காத்துட்ருக்க போகிறது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் சொல்ல போகிறோம், பார்க்க போகிறேன். அடுத்த நாள் காலையில் எழுந்திருக்கும்போது கணவர் வராரு, குழந்தைக்கு அந்த உடல்நிலை சரியில்லாத குழந்தைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் பண்ணிவிட்டு மற்ற ரெண்டு குழந்தைங்களையும் பள்ளிக்கூடத்துக்கு தயார் பண்ணிவிட்டு அலுவலகத்துக்கு கிளம்புறதுக்காக அவர் வராரு. இவங்க பெரிய விடுப்பில் எடுத்து இருக்காங்க, என்ன குழந்தையும் பார்க்கணும் பார்க்குறாரு. அப்போ தான் கணவருடைய கண்களினுடைய நீளம் ரொம்ப நாளாக இவங்க மறந்து போனதாக இருக்குது. இந்த நீல கண்களை எத்தனையோ தடவை பாராட்டி இருக்காங்களா அவங்க திருமணமானது புதுசில், இந்த கண்ணுக்குள்ளத்தனை பார்த்து பார்த்து சந்தோஷப்பட்டிருக்காங்களாம். தாண்டி போகிற கணவர்கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் நின்று சொல்கிறாங்க, இந்த நீளம் எனக்கு மறுபடியும் என் கண்ணுக்கு தெரியுது, எவ்வளோ ஆழ்ந்த நீளம், இந்த 15 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் ஆழமாக போச்சு இந்த நீளம், எவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா. அவர் ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு போயிடுறாரு, அவ்வளோவே தான். அப்புறம் மறுபடியும் அடுத்தது இவங்களுடைய கண்ணை திறந்து பார்த்தாச்சு இல்லையா, இனி வாயை விட்டு பாராட்டணும். அமைதியாக நின்று பார்க்குறாங்க, இந்த கணவர் அப்படிங்கிற இந்த நண்பன் இல்லாட்டா இந்த குடும்பத்தில் எத்தனை வேலைகள் நடக்காமையே போயிருக்கும் தெரியுது. பார்க்க பார்க்க பார்க்க இவர் சொல்லாமையே அவர் என்னெல்லாம் பண்ணுறாருன்னு பார்க்குறாரு. குழந்தைகளுக்கு மதிய உணவு எடுத்து வச்சு அதை பைக்குள்ளே போட்டு பாட்டிலில் தண்ணியை ஊற்றி வச்சு தலையை ஒரு தடவை தட்டி கொடுத்து வந்திருக்கக்கூடிய பள்ளிக்கூட வாகனத்தில் அவங்கள ஏற்றி விட்டு கதவு சாத்துறாங்களான்னு பார்த்து கையசைச்சு திரும்பி வரும்போது வெளியில் தாறுமாறாக போட்டிருக்கக்கூடிய அந்த செருப்புகளெல்லாம் ஒழுங்காக எடுத்து வச்சு கோணையாக இருக்கக்கூடிய கால்மிதியை சரி பண்ணி உள்ளே வந்து ஓடிட்டே இருக்கக்கூடிய மின்விசிறியை அணைச்சி ஓடிட்டே இருக்கக்கூடிய டிவியை அணைச்சி குழந்தைங்க அங்கேயும் போட்டு குப்பி பார்க்க பார்க்க எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இத்தனை நாளும் இந்த வேலையிலே இவர் பண்ணிகிட்டே இருந்தார். வாயை திறந்து பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. பாராட்ட ஆரம்பிக்க ஆரம்பிக்க அவருக்கு ஆச்சரியம் வருதோ இல்லையோ, இவங்க மனசில் நன்றி ரொம்ப பெருக்கெடுத்து ஓடுது. இன்னும் ஆழமாக அகலமாக விசாலமாக ஆன மாதிரி இருக்கு. மூன்றாவதாக இந்த இணைப்புகளை மறுபடியும் ஏற்படுத்தணும். என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல் முறையாக இந்த 3 மாதமாக 15 வருடங்களாக ஏதோ ஒரு மெஷின் மாதிரி இருந்ததை விட்டுட்டு இன்னைக்கு கணவன் காலையில் கிளம்பும் பொழுது பக்கத்தில் வந்து நின்று தோளை தொட்டு கையை பிடிச்சி நன்றி அப்படிங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க. அவர் இப்போ தான் பெரிய ஆச்சரியத்தோடு பார்க்குறாரு. மிக சாதாரணமான கைகோர்த்தல் தான், மிக சாதாரணமாக உள்ளங்கையினுடைய வெப்பம் ஒருத்தரோட உடம்புல ஒருத்தர் பறவை கையை பிடிச்சி சொன்ன நன்றி தான். அவர் கிளம்பி போயாச்சு. ஆனால்